श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. कन्दर्पलाञ्छनतनुस्त्रिदशैकनाथ कान्तिप्रवाहरुचिरेतवकर्णपाशे पुष्यत्यसौ प्रतिमुखस्थिति दर्शनीया भूषामयी मकरिका विविधान विहारान. 22வது பத்தியம், ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இதுல செவியில சாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குண்டல வர்ணனம். 21வது பத்தியத்தை அனுபவிச்சோம், அதுல திருச்செவி வர்ணனம். அப்படிப்பட்ட சிறப்போடு விளங்கக்கூடிய அந்த திருச்செவியில எம்பெருமான் மகர குண்டலங்கள் சாச்சின்றிருக்கான், போட்டுருக்கான். தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணஹ சரசிதாசனஹ சன்னிவிஷ்டஹ கேயூரவான் மகர குண்டலவான் அப்படின்ற மந்திரத்தை சந்தியாவந்தனம் பண்றவா டெய்லி அனுசந்தானம் பண்றது உண்டு. ஒரு தியான ஸ்லோகம் அது. ஸோ எம்பெருமானுக்கு அந்த மகர குண்டலத்தை உடையவன்னு ஒரு லட்சணம் இருக்கு. அதை இங்க அப்படிப்பட்ட அந்த மகர குண்டலங்கள் இருக்கு, அந்த குண்டலங்கள் ஏற்கனவே சிறப்பா விளங்கக்கூடிய அனைத்து திசைகளிலும் காந்தியை பரவ செய்யுமாறு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரோத்ரேந்திரியம் எம்பெருமான திருச்செவி இருக்கு. அந்த திருச்செவியில ஒரு ஆபரணமா இருக்கக்கூடிய இந்த மகரங்கள் அல்லது அந்த மகர குண்டலங்கள் எப்படி இருக்கான், மீன் மாதிரி துள்ளி விளையாடின்னு இருக்கான். அதாவது திருச்செவியினுடைய காந்தி பிரவாகமா எல்லா திசைகள்லயும் போயிட்டு இருக்கு. முக்கியமா எதிர் நின்று சேவிக்கிறவாருக்கு அவள் நோக்கி பிரவாகம் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். சில மீன்கள் நம்ம பார்த்துருக்கோம், அந்த பிரவாகத்துல துள்ளி குதிச்சு விளையாடும், அதை பாக்குறதுக்கு ஒரு அழகு. அப்படி இந்த மகர குண்டலங்கள் என்ன பண்றதா, அழகா குதிச்சு விளையாடுற மாதிரி இருக்குன்னு ஒரு அற்புதமான கற்பனைய இங்க பயன்படுத்தி ரொம்ப ஒரு ராசிக்க ரசனையோட இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். 22வது பத்தியம் சம்போதன பதம். த்ரிதசால்னு தேவர்களுக்கு பெயர், விபுதாக த்ரிதசாக அமராக நிர்ஜராக அப்படின்னு. ஏகநாத அப்படின்னு சொன்னா ஏகன்ற பதத்துக்கு ஒப்பற்றன்னு அர்த்தம் உண்டு, ஒருவன் அர்த்தம் உண்டு. ஏகஹா ச ஏகஹான்னு சொன்னா ஒரு ஒப்பற்றவன் அர்த்தம். அப்போது தேவர்களுடைய ஒப்பற்ற தலைவனே தெய்வநாயகனே. புஷ்யதி தான் கிரியாபதம். புஷ்யத்தின்னு சொன்னா புஷ்டியாக இருக்கின்றது அல்லது பெருக்குகின்றதுன்னு அர்த்தம். போஷயத்தி தான் பொதுவா வர்தனம் செய்கின்றதுன்னு காசல். அது போஷயத்தின்றது பண்ணுமாறு செய்யறது, புஷ்யத்தின்றது தானே அந்த விருத்தியை அடையிறது. எதுன்னு கேட்டா மகரிக்கா, அசௌ மகரிக்கா புஷ்யதி. அசௌனா இது அதசப்தம், இந்தன்ற அர்த்தம். இது அயம் இயம் சொல்றமோ அது மாதிரி அசௌ, அசௌன்றது இந்த, இது ஒரு புரோனோன் சரவணாபதம். மகரிக்கா, மகரிக்கானா இப்ப இந்த மகர குண்டலம், மகரஹ தான் மகரிக்கா. இந்த மகர குண்டலமானது பெருக்குகின்றது அல்லது விருத்தியை அடைகின்றது, சிறப்புற்று விளங்குகின்றது. என்ன பண்றதுன்னு கேட்டா விவிதான் விஹாரான் புஷ்யதி. விவிதான பல்வகை, பல்வகைப்பட்ட. விஹாரான விளையாட்டு. விஹாரான் அப்படின்றது இப்போ த்விதியா பக்தி பகுவச்சனம், லீலைகளை விளையாட்டுகளை. விவிதான் பல்வகையான லீலைகளை விளையாட்டுகளை என்ன பண்றது, பெருக்குகின்றது அல்லது வர்த்திக்கின்றது இந்த மகர குண்டலம். எதுலன்னு கேட்டா காந்தி பிரவாக ருச்சிரே தவ கர்ணபாஷே. காந்தின்னு சொன்னா ஒளி, பிரவாகம்னா அதோடைய வெள்ளப்பெருக்கு. இப்ப அந்த காந்தியினுடைய ஒளியினுடைய வெள்ளப்பெருக்கு இருக்கு. ருச்சிரேனா அது பார்க்கறதுக்கு அழகா, ரொம்ப அழகா இருக்கு. ருச்சிரே தவ கர்ணபாஷே, கர்ணபாஷகன்னு சொன்னா ரொம்ப அழகான செவின்னு அர்த்தம், அழகான செவின்னு அர்த்தம். கர்ணபாஷே அப்படின்றது சப்தமி பக்தி ஏகவச்சனம், உன்னுடைய திருச்செவியில். அந்த திருச்செவிக்கு விசேஷமா காந்தி பிரவாக ருச்சிரேன்னு இருக்கனால அதுவும் சப்தமி பக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. காந்தி பிரவாக ருச்சிரே கர்ணபாஷே, ஒளியினுடைய வெள்ளத்துல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய உன்னுடைய திருச்செவி இருக்கே. தவ, தவனா உன்னுடைய. தவத்தே உன்னுடைய திருச்செவியில் பல்வகையான லீலைகளை புரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த மகர குண்டலமானது எப்படி இருக்குன்னு கேட்டா, பூஷாமயி, பூஷாமயினா திருவாபரணம், திருவாபரணமாக இருக்கக்கூடிய தாத்பரிய மாறுது. பூஷாமயினா பூஷானா திரு ஆபரணம், பூஷாமயின்றது திருவாபரணமாக இருக்கக்கூடிய விகாரம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேலும் எப்படி இருக்குது, தர்ஷனியா, தர்ஷனியான்னு ஏற்கனவே பார்த்தோம். தர்ஷனியானா காணக்கூடிய, பார்க்க வேண்டிய, அழகாக அர்த்தம். தர்ஷனியா பூஷாமயி அசௌ மகரிக்கா, சேவிக்கிறவாளுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த திருவாபரணமா இருக்கக்கூடிய இந்த மகர குண்டலங்கள் தாத்பரியம் யாருக்குன்னா, பிரதிமுகஸ்திதி தர்ஷனியான்னு போட்டுட்டார். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பிரதிமுகனா எதிர நேரா இருக்கிறது, பிரதிபட்டால் அப்படின்னு சொல்ல, பிரதிபட்டா ஸ்ரேணி பீஷனா, பிரதினா டுவர்ட்ஸ், நேரா இருக்கிறது. பிரதிமுக ஸ்திதினா எம்பெருமானுக்கு முன்னாடி இருந்துருக்க அவளுக்கு அந்த திருச்செவியோட காந்தி அவள் நோக்கி பிரவாகமா வந்துருக்கு. அதுல இந்த மீன்கள், இந்த எம்பெருமானுடைய அந்த திருச்செவியில கூடிய ஆபரணங்கள் இருக்கே, அவைகள் துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கான். அல்லது இந்த வெள்ளத்துல எதிர்நோக்கி செல்லக்கூடிய பிரதிமுக ஸ்திதினு சொன்னா அந்த அந்த மீன்களுக்கே விசேஷமா போகலாம். அது அது என்ன பண்றதா, வெள்ளத்துல எதிர்முகமா குதிக்கின்ற ஒரு ஸ்திதியை உடையவைகள் அப்படின்னு தாத்பரியமா இருது. ஆப்போசிட் சைட்ல ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு, அப்படி அர்த்தத்தை கொடுக்கறது. ரெண்டுத்துக்கும் அதை வச்சுக்கலாம். பிரதிமுக ஸ்திதி தர்ஷனையான்னு சொன்னா, ஒன்னு எம்பெருமானுக்கு எதிர நின்று இருக்கக்கூடியவா யாரோ அவளுக்கு பார்க்க அழகா இருக்கக்கூடியது. இன்னொன்னு இந்த மீன்களை வெள்ளத்தை எதிர்நோக்கி இருக்கான், அப்படி இருக்கக்கூடிய அந்த மீன்களுடைய விளையாட்டு அற்புதமா இருக்குன்னு சொல்லிக்கிறார். இப்ப இந்த மீன்கள் எங்க வந்தது எம்பெருமான திருச்செவிலன்னு சொன்னா, கந்தர்ப்ப லாஞ்சன தனுகு பிரதிமுக ஸ்திதி. கந்தர்ப்ப, கந்தர்ப்பகனு மன்மதனுக்கு பெயர். மன்மதனுக்கு மீன் கொடின்றது பிரசித்தம். அவனுடைய கொடி மீன் வடிவா இருக்கும். லாஞ்சன தனுகுன்னு சொன்னா மீன் வடிவாவே இருக்கக்கூடிய அவனுடைய கொடி. அப்படிப்பட்ட இந்த லாஞ்சன தனுகு, இந்த மீன் கொடி இருக்க, இந்த மீன்கள் இருக்கு, அவைகள் குண்டனமா குண்டலமாகி இந்த மாதிரி லீலைகள் பண்ணிட்டு இருக்குன்னு தாத்பரியம். லாஞ்சனன்றதுக்கு ஒரு அடையாளம் அர்த்தம் உண்டு. தேசிக மங்களத்துல சசங்க சக்கர லாஞ்சன சதூர்துவ புன்ற மண்டிதா அப்படின்னு வருது. அங்க அங்க அடையாளம், தேசிகனுடைய திருமேனி வர்ணனை அங்க அடையாளம். அந்த அடையாளத்தை உடையவன் தாத்பரியமா இருது. ஆலவந்தருடைய ஸ்தோத்திரத்துல கதா புனஷங்க ரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ர லாஞ்சனம்னு அங்க சாதிச்சிருக்கார். அந்த அடையாளங்கள் எம்பெருமானுடைய திருப்பாதத்துல அடையாளங்கள் உண்டு. அந்த நம்ம ஆத்துல கூட இருந்தா சேவிக்கலாம், அதை பார்க்கலாம். அதுல ஏகப்பட்ட அடையாளங்கள் இருக்கும். அதுல ரதாங்கம், சக்கரம் இருக்கும், இப்படிப்பட்ட சில கொடிகள்லாம் இருக்கும். அத மாதிரி அங்க பயன்படுத்திருக்கார் லாஞ்சனம்ன்ற பதத்துக்காக அடையினது விஞ்ஞாபனம் பண்ண. இப்படிப்பட்ட உன்னுடைய இந்த திருச்செவியில் இருக்கக்கூடிய அந்த மகர குண்டலங்கள் லீலைகளை செய்கின்றன. இந்த அவைகளை பற்றிய வர்ணனம் 22வது பத்தியத்துல அன்மையத்தை பார்த்தோம்னா, திரிதசைகநாத, திரிதசைகநாதன் சொன்னா தேவர்களுடைய ஒப்பற்ற நிகரற்ற தலைவனே. கந்தர்ப்ப லாஞ்சன தனுகு, கந்தர்ப்பன் சொன்ன மன்மதன், மன்மதனுக்கு லாஞ்சன தனுகு, கொடியா இருக்கக்கூடிய மீன், அந்த வடிவை உடைய, அப்படிப்பட்ட வடிவே உடைய இது வந்து மகரிக்காக்கு விசேஷமா போறது. மேலும் எப்படி இருக்கு, பிரதிமுக ஸ்திதி தர்ஷனியா, இதுவும் அந்த மகரிக்காக்கு விசேஷனம். உன்னுடைய திருமுகத்துக்கு எதிர இருக்கிறவாளுக்கு பார்க்க பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. இல்லாட்டி உன்னுடைய திருமு அந்த திருச்செவிலிருந்து வரக்கூடிய பிரவாகம் இருக்கே, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த மீன்கள்னு தாத்பரியமா இருக்கு. பூஷாமயி அசோ மகரிக்கா, திருவாபரணமா இருக்கக்கூடிய இந்த மகர குண்டலம் இருக்கு. காந்தி பிரவாக ருச்சிரே தவ கர்ணபாஷே, இந்த ஒளி இருக்கு, அந்த ஒளியினுடைய வெள்ளம், அந்த பிரவாகம், அதுல ருச்சிரே அழகியதாக இருக்கக்கூடிய தவ கர்ணபாஷே, உம்முடைய திருச்செவியில் விவிதான் விகாரான் புஷ்யதி, பல்வகையான பலதரப்பட்ட லீலைகளை பெருக்குகின்றதுன்னு அப்படி ஒரு அனுபவம் சுவாமி தேசிகனுக்கு எம்பெருமானுடைய திருக்குண்டலங்கள் மீது. இதான் 22வது பத்தியத்துடைய அர்த்தமா இருக்கு. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.